பறந்திட பொன்னே பறந்திட பா வெள்ளை நிறம் காட்டும் உள்ள தெளிவை உண்மையை வெள்ளை நிறம் காட்டும் அள்ளும் கருணை செழிப்பை அழகு பச்சை காட்டும் அள்ளும் கருணை செழிப்பை அழகு பச்சை காட்டும் கொள்ளும் தியாக குணத்தை குங்கும வர்ணம் காட்டும் கொள்ளும் தியாக குணத்தை குங்கும வர்ணம் காட்டும் கொள்ளும் வாழ்வு உயர்வை சுழலும் சக்கரம் காட்டும் கொள்ளும் வாழ்வில் உயர்வை சுழலும் சக்கரம் காட்டும் சுதந்திர கொடி பதவிட நல்ல நாடு எங்கள் பாரதம்.